అస్మద్గురుపరంపరాయై నమః. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. వల్మీకతశ్రవణతో వసుధాత్మనస్తే జాతో బభూవ సమునిః కవిసార్వభౌమః. గోదే కిమద్భుతమిదం యదమీస్వదంతే వక్త్రారవిందమఖరందనిభాః ప్రబంధాః. నీళాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్భూత్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతిశత శిరస్సిద్ధమధ్యాపయంతీ. సోచ్చిష్టాయాం స్రజనిగళితం యాఫలాకృత్యభుంతే గోదాతస్యై నమయిదమిదం భూయయే వాస్తు భూయః. అన్నవయల్ పుదువయ్యాండాళరంగర్కు పన్ను తిరుప్పావై పల్పదియం ఇన్నిషయాల్ పాడిక్కొడుత్తాళ్ నప్పామాలై పుహుమాలై షూహుడిక్కొడుత్తాళై చొల్లు. షూహుడిక్కొడుత్త చుడర్కొడియే తుల్పావై పాడియ హుళవల్ల పల్వళయాయ్ నాడినీ వెంకడవర్కు ఎన్నై విధియన్రయిం మాత్రం నాం కడవా వణ్ణమే నల్గు. கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மகவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம் பாவாய். அடியேனுக்கு கீழ்வானம் என்று சொல்லக்கூடியதான திருப்பாவையுடைய எட்டாவது பாசுரம் அடியேனுக்கு இதிலே வரக்கூடியதான நாமமானது தேவாதி தேவன் என்பதாக இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். முதலில் பாசுரார்த்தம், பிறகு அந்த நாமத்துடைய ஒரு அனுபவம். ஜீவனுடைய ஸ்வரூபம் அணுவாக இருந்தாலும் ஞானிக்கு பகவானிடம் உள்ள அன்பு அபரிமிதமாக இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்திலே தனக்குள்ள ராமபக்தியை ஸ்னேகோமே பரமோ ராஜன் என்பதாக தன் பக்தி அளவிட முடியாதது, மிக மிக அதிகம் என்று ஆஞ்சநேய சுவாமி எடுத்து சொல்றார். பிரயோகி ஞானினோஸ்தியர்த்தம் சதமம பிரிய. ஞானிக்கு என்னிடம் உள்ள அன்பு அளவிட முடியாதது என்பதாக பகவானும் கீதையிலே அருளியிருக்கிறார். இப்படி கிருஷ்ணனிடம் அதிகமான பிரீத்தியை செய்யக்கூடியதான ஒரு கோபிகையை இந்த பாசுரத்திலே எழுப்பி அந்த கிருஷ்ண பக்திக்கு அழைத்து கொண்டு போகப் போகிறார்கள். கீழ்வானம், இந்த இடத்துல ரெண்டு அடையாளங்களை சொல்லப்படுறது. கிழக்கு வெளுத்திருக்கு அப்படின்னு ஒன்று, எருமைகள்லாம் நான்கு பக்கங்களிலும் பனிப்புல் மேயப் போகின்றன என்பதாக இரண்டு அடையாளங்களை சொல்றான். போவான் போகின்றாரை போகாமல் காத்து, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் அப்படிங்கிறார். எல்லாரும் போனோம்னு நினைச்சிட்டு இருக்கச்சே, கிருஷ்ணபக்தி அதிகமா இருக்க உனக்கு, உன்னையும் கூட்டுண்டு போகணுன்றதுக்கோசரம் ஏற்கனவே கிளம்பி பாதி பேர் போயிட்டான். ஆனா மீதி உள்ள பிள்ளைகளும் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவளை தடுத்து உன்னோட சேர்ந்து பகவத் அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை எல்லாம் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம், நீ வரவில்லைன்றது தெரிஞ்சண்டு அப்படின்னு சொல்றா. இதுல கோதுகலமுடைய, இவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, ஒவ்வொரு பாசுரத்திலையும் எழுப்பப்படுகிறவளுக்கு அந்த கோபஸ்திரிக்கு ஒரு ஒரு இது ஒண்ணு கொடுக்கிறா. ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே என்பதாக சில சில நற்பண்புகளை தெரிவிக்கிறார், அவளுக்கு இருக்கக்கூடிய நற்பண்புகள். அப்படி இந்த பாசுரத்திலே எழுப்பக்கூடியவள் எப்படி இருக்கிறார்னாக்க, கிருஷ்ண பக்தியிலே குதூகலத்தை உடையவளாக இருக்கின்றாள். அதே போல அது மாத்திரமில்ல, பகவானுக்கும் உன்னிடத்திலே அதிகமான அன்பு உண்டு, ஆகையினால் நீ எழுந்து வந்து எல்லோருமாக அவனை பாடி கொண்டு போவோம். அதோட நிறுத்திக்கலாமல் இல்லை, அவன் எப்படிப்பட்டவன்றத சொல்றா. மாவாய் பிளந்தானை கேசி என்பதான குதிரை வடிவம் கொண்டு வந்தவனை நிரசனம் செய்த சரித்திரத்தை இங்கே சொல்றாள் இந்த பாசுரத்தில். மல்லரை மாட்டி அதேவாதி தேவனை அப்படிங்கிறார், தேவாதி தேவனை மல்லரை மாட்டிய சஹஸ்ரஸ்த்ரூணே திருட உக்ரே என்று தொடங்கி எத்ர தேவானாம் அதிதேவாஸ்தே அப்படிங்கிற தவகார ஸ்ருதியை சுதப்பிரகாசிகையில் அருளி செய்கிறார். அதன்படி தேவாதி தேவனை இதுதான் இந்த பாசுரத்துடைய நாமம். தேவாதி தேவன் அப்படின்னா ஊர்வர்கள்லாம் இதுக்கு என்ன அர்த்தம் சாதிக்கிறாள்னா, சாட்சாத் தேவப்பெருமாளை இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள், மங்களாசாசனம் செய்கிறாள் என்பதாகத்தான் சொல்றா. தேவாதி தேவன் எப்படி, தேவாதி தேவன்னா யாரு அப்படின்னு கேட்கிறார். தேவர்களாவர் அப்படின்னா பிரம்மா, இந்திராதிகள்லாம் தேவர்கள்னு நம்ம சொல்லிண்டா கூட அவள்லாம் இங்க தேவர்கள்னு சொல்லப்படல. பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எம்பெருமானுடைய ஆனந்தானுபவத்தையும் பிரம்மானுபவத்தையும் நித்தியம் பண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் தேவர்கள். அவர்களுக்கெல்லாம் அதிதேவனின்றபடி அப்படிங்கிற இங்க மல்லரை மாட்டிய இதுக்கு இன்னொன்னு கூட சொல்ற என்ன அப்படின்னா, அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படிங்கிற, அயர்வரும் அமரர்கள் அதிபதி, அதாவது எந்த விதமான மயக்கமும் இல்லாமல் சதாசர்வ காலமும் எம்பெருமானையே பாடிக்கொண்டு எம்பெருமானையே பார்த்து கொண்டு எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அயர்வரும் அமரர்கள், அவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன். ஆச்சரியமா, இன்னொரு பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், நில்லாத பெருவெள்ளம் நெடுவிசம்பின் மீதோடி நிமிர்ந்த காலம் மல்லாண்ட தடக்கையால் பகிரண்டமகப்படுத்த காலத்து அன்றெல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில். வள்ள தேவர்கள்லாம் இந்திராதி தேவர்கள்லாம் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்கள் அத்தனை பேரும் நில்லாத பெருவெள்ளம் மகாப்பிரளய காலம் வரும்பொழுது எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, அவ எல்லாரையும் உலகமேழினையும் ஊழில் வாங்கி மை நின்ற கருங்கடல் வாய் உலகின்றி வானவரும் யாமுமெல்லாம் நெய் நின்ற சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது. அந்த மாதிரி ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்படக் கறந்து அப்படிங்கிற சுவாமி நம்மாழ்வார் அந்த ரீதியில எல்லாரையும் நன்னா அகப்படுத்தி தான் விழுங்குறார். பெருமாள் பிரளய காலத்தில் விழுங்கி எப்படி இங்கே வச்சுக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய வயத்தில் வச்சுக்கிறார், மறுபடியும் உமிழற உமிழச்சே இவாழ்லாம் எப்படி வந்து விடறானா, எம்பெருமானுடைய எச்சில் இவர்கள் என்பதாக சொல்லி அதனாலேயே அவன் தேவாதி தேவன் அப்படிங்கிறார் இல்லையா. மனத்துள்ளான் வெங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பரியன்னீள் அரங்கத்துள்ளான் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஆழ்வார். மனத்துள்ளான் வேங்கடத்தான் மாகடலான் மற்றும் நினைப்பரியன் நீளரங்கத்துள்ளான் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஊரை சொன்னார். ஆனா பாருங்கோ, இத்தனையும் சேர்த்து என்ன சொன்னார்னா, எனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான். காஞ்சிபுரத்துல உற்சவம் நடக்கிற இடத்துல போய் பார்த்தா தெரியும், எனை பலரும் தேவாதி தேவன் எனப்படுவான். பெருமாளுடைய உற்சவம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கிற சேவார்த்திகளை பார்த்தாலே அந்த பெருமாள் தேவாதி தேவன், மல்லரை மாட்டிய ஆவாவென்று ஆராய்ந்து அப்படின்னு, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவனை போய் சேவித்தோமானால் பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, ஐயோ இவாளெல்லாம் இத்தனை காலமா காக்க வச்சுட்டேனே அப்படின்னு நினைச்சுண்டு எங்கே இந்த மலையிலேந்து இறங்கி ஓடி வர இல்லையா. நாலு நாள் சேர்ந்தாப்புல உற்சவம் வந்து கொடுத்தனா பெருமாள் மலைக்கு ஏழுறது இல்ல. அப்படி மலைக்கு ஏழினாலும் கீழே இருக்கிற ஆசிரித்தர்கள் அவனுடைய பாகவதர்கள்லாம் காத்துட்டு இருக்காளேன்னு பெருமாள் பின்னால தேருக்கு எழுந்துருள்றாரு. பாருங்க எப்படி எழுந்துருள்றாரு அப்படின்னா, லக்னம் அதுக்குள்ள தேருக்கு எழுதணும்ன்றது இருந்தாலும் கூட வழிநடுகிலும் இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவதற்காக பெருமாள் ஆபாவென்று, ஐயோ இப்படிப்பட்டவர்களெல்லாம் காக்க வச்சுட்டோமேன்னு இந்த தேர் நடைய பார்த்தாலே தெரியும். பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கோசரம் தேவ பெருமாள் அங்கேருந்து வேகமா நடந்து வேற தெரு காஞ்சிபுரம் பெருமாள் சன்னதியிலிருந்து ஆரம்பித்து தேர் அடி வரையிலும் ரெண்டு மருங்கிலும் ஜனங்கள் பாகவத ஜனங்கள்லாம் நின்றுருக்கா. அத்தனை பேரையும் பெருமாள் அனுகிரகத்துக்கு எப்படி வர்றாரு அப்படின்னா, அந்த தேர் நடை வேகமா எழுந்தருள்றாரு பாருங்க. அப்படி தேவாதி தேவனை, அப்படிப்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் அதுக்கு அந்த அனுகிரகம் பண்றதுக்கோசரம் பெருமாள் அங்கேந்து வர்றார். அது மாத்திரம் இல்ல, கடைசி பாசுரத்துல அங்கே என்ன சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க, மேகவண்ணா விண்ணவர்தம் பெருமானே, எவன் தேவாதி தேவன் அப்படின்னா, அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்தவம் மான் தன்னை, அருமறையை வெளிப்படுத்திய அம்மான் எவன் அப்படின்னா விண்ணவர்தம் பெருமானான தேவ பெருமாள். இன்றைய தினம் கூட பெருமாளுக்கு, இன்றளவும் கூட அங்கே தேவ பெருமாளுக்கு அத்தியுதமாக அந்த வேத பாராயண கோஷ்டி நடைபெறத பார்த்தோமானால், இது சத்தியம். ஆண்டாள் வந்து எப்பயோ எத்தனையோ வருஷ காலத்துக்கு முன்னால தேவ பெருமாள் சந்தியில நடக்க போற இந்த வைபவத்தை ரொம்ப அத்தியுதமாக அந்த தேவாதி தேவன் என்கின்ற அந்த நாமத்தினாலே நமக்கு எடுத்து காட்டுறா அப்படிங்கிறது இந்த தத்துவம். அப்படிப்பட்ட தேவாதி தேவன், தேவாதி தேவன் யாரு, விண்ணவரதம் பெருமான், நித்திய தூரிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அவன் தான் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் யாருன்னா அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த அருமறையை வெளிப்படுத்த, பிரம்மா வேதங்கள் எல்லாம் தொலைச்ச போது காப்பாத்தி கொடுத்தது மாத்திரம் இல்ல, தேவ பெருமாளாய் இருந்து அங்கே வேத சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு எழுந்தருளி இருக்கின்றான். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் என்பதாக இந்த பாசுரத்திலே தேவனுடைய அந்த தேவாதி தேவன் என்கின்ற நாமத்தினுடைய பெருமையை ஆண்டாள் அருளி செய்கிறாள் அப்படின்றதோட நிற்கிறது இல்ல. இது இது என்ன அப்படின்னா, இந்த தேவாதி தேவன்னா ஆச்சாரியனுக்கும் தேவாதி தேவன் என்பதாக இங்கே பூர்வர்கள்லாம் நமக்கு எடுத்து சொல்றா. எப்படி அப்படின்னா, மிக்குள்ள பிள்ளைகளும் பக்தி யோகத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் அந்த அறிவு இல்லாமல் பாலப்பிராயராய் பிரபர்த்தி லோகத்திற்கே எல்லாரும் அதிகாரிகளான மற்றவரும் போவான் போகின்றான்ற, அதாவது ஆச்சாரியரை ஆசிரியிக்க போகின்றனர். அப்படி போகின்ற போது அவரோடு சுலபமாக இந்த குதூகலமுடையவர்களும் சேர்ந்து அவர்களோடு ஆச்சாரியனை அனுபவிக்கப் போகின்றார்களே. அப்படிப்பட்ட ஆச்சாரியனை பாடி ஆச்சாரியனுடைய தனியனை அனுசந்தித்துக் கொண்டு பறை கொண்டு உபகாரம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, ஆச்சாரியனுடைய புகழை உலகமறிய புகழ்ந்து கொண்டு மாவாய் பிளந்தானே இல்லையா, பெரும் பண்டிதராக இருக்கக்கூடிய அகங்காரம் கொண்டவர்களை அடக்கினவன் ஆச்சாரியன். மல்லரை மாட்டிய குதிருஷ்டிகளாய் வேதத்திற்கு விபரீத அர்த்தம் சொல்றா பாருங்கோ, அவர்களை ஜெயித்தவனும் தேவாதி தேவனை, ஆச்சாரியனுக்கும் தேவாதி தேவன், பரமாத்மாவை தனக்கு காரணமாக உடையவனான ஆச்சாரியனும் அவனுடைய அவதாரமுமான அப்படின்னா, அதாவது அத்தியாசீன துரங்கபத்ர விலஜிஹ்வாக்ர ஸ்ரீஹயக்ரீவனை, தனக்கு அதிஷ்டாவாக உடையவனுமான ஆச்சாரியனை சேவித்தால் அப்படின்னா என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, அவர் எப்படி அணுகு, ஐயோ இத்தனை நாளா இந்த சிஷ்யனை நாம் காக்க வைத்து விட்டோமே என்று நினைத்து கொண்டு நமக்கு பரமாத்ம விஷயமாகவே நமக்கு அனுகிரகம் பண்றார் பரமாத்மாவாக இருந்து கொண்டு அப்படின்னு இந்த பாசுரத்திலே சொல்றார். ஆச்சாரியனை துதித்து பறை கொண்டு பிரபத்தி வித்தியை அறிந்து நின்றால், பிரபத்தி வித்தியை ஆச்சாரியனிடத்திலே அறிந்து நின்றால் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் மட்டும் நமக்கு வரவில்லை, ஆச்சாரியனுடன் சேர்ந்து எம்பெருமானுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கின்றது என்பதாக இந்த பாசுரார்த்தம். இதை எல்லோரும் அனுபவிக்கும்படி அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தினந்தோறும் தேசிகன் என்கின்ற இந்த குழுவினருக்கு அடியேன் தலையல்லால் கைமாறிலேனே என்பதாகச் சொல்லி இந்த பாசுரத்தை பூர்த்தி செய்கிறேன். கதமகமணி நீலாச்சாரு கல்ஹாரஹஸ்தா தனபரணமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவிநிகிதாபிஷ்ரக்பிராகிருஷ்டநாத விரசது ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமத்யை கோதாயை நம.